శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంత ఆచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది జన్మాద్యస్య యతోన్వయాధితరదశ్చార్థేశ విజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మ హృదాయ ఆదికవయే ముహ్యంతి యత్ సూరయః తేజోవారిమృదాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి ధర్మ ప్రోజ్జితకైతవోత్ర పరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని కృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిః తక్షణాత్ నిగమకల్పతరోర్గలితం ఫలం శుకముఖాత్ అమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసికా భువి భావుకాః యం ప్రవ్రజంతమనుపేతమపేతకృత్యం ద్వైపాయనో విరహకాతర ఆజుహావ పుత్రేతి తన్మయతయా తరవోభినేదుః తం సర్వభూతహృదయం మునిమానతోస్మి యస్వానుభావమఖిలశ్రుతిసారమేకమధ్యాత్మదీపమతిశతాం తమోంధం సంసారినాం కరుణయాః పురాణగుహ్యం తం వ్యాససూనుముపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః నామ సంకీర్తనం యస్య సర్వపాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖశమనః తం నమామి హరిం పరం గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద శ్రీమద్ భాగవతత్తోட మొదల్ స్కంధం 5వ అధ్యాయத்தினுடைய விவரணங்கள் விஷயங்கள் 4வது அத்தியாயத்தினுடைய கடைசியில வியாசர் தான் அவதார காரியம் முடிஞ்செடுத்து அப்படின்னு நினைத்து தான் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சரிதானா, இது கலிகால ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுமா என்று ஞான திருஷ்டியில பார்த்தார். தன்னுடைய அவதார காரியம் நிறைவேறிடுத்தா அப்படின்னு ஞான திருஷ்டியில வியாசர் பார்த்தார். ஆனா அந்த வியாசருக்கு கவலை இருந்தது அப்படின்னு சொன்னோம். அந்த வியாசருடைய ஆசிரமத்துக்கு வியாசரை தேடி நாரதர் வந்தார் அப்படின்னு 4வது அத்தியாயம். இப்ப இந்த அத்தியாயத்துல அப்படி வியாசர் நாரதர் வந்ததை பார்த்ததும் அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்தார். அந்த நாரதருக்கு அர்க்யபாத்தியம் ஆச்சமணியம் எல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு ஆசனத்தை போட்டு உட்கார வைத்தார். அததம் சுகமாசீன உபாசீனம் பிருஹச்ரவாஹம் தேவரிஷி பிராஹ விப்ரரிஷிம் வீணா பாணிஸ்மயன்னிவ. அந்த வியாசர் அவருடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார். நாரதர் அப்படின்னாலே நாரம் ததாதி இதி நாரதா, நாரம்னா ஜலம். நாரதர் வந்து எந்த இடத்துல நாம நாரதரை பூஜை பண்றோமோ, நாரதரை பத்தி பேசுறோமோ, நாரதருடைய சிந்தனை வருதோ அந்த இடத்துல ஜலம் வருமா, தண்ணி கஷ்டம் இல்லாம இருக்குமா. நாரம் நாரதருடைய காலத்திலேயே அவர் அவதரிக்கும், அவர் பிறக்கும் பொழுது நாரதருடைய காலத்துல ஜலம் தண்ணி கஷ்டம் இருந்துதான். நாரதர் வந்து பிறந்தார் மழை கொட்டிடுத்து அப்படின்னா நாரம் ததாதி கொண்டு வரவர். மற்றொரு அர்த்தம் நாராயணனை ததாதி இது நாரதாகனா, நமக்கு நாராயணனை கொண்டு வந்து கொடுத்துருவாராம். அதனாலே நாரதர்னு பேர். நாராயணன் சாட்சாத் பகவான். எப்படி நாராயணன் அப்படின்னா, நாரம்னா ஜலம், அதுல அயனம்னா பள்ளி கொண்டிருக்கக்கூடியவன். நாராயணனை நமக்கு கொண்டு கொடுக்கிறவர் அப்படிங்கிறதுனாலே நாரதர். அதனால அந்த நாரதர் வந்து ஒரு மந்தகாசம் பண்ணி வியாசரை பார்த்து கேட்கிறார், பாராசர்ய மகாபாகம் பவத கச்சிதாத்மனாம் பரிதுஷ்யதி ஷாரீர ஆத்மா மானச ஏவவாம். மகாபாக பெரிய புண்ணியம் பண்ணினவர் வியாசர். இன்னைக்கு வியாச பூர்ணிமா அப்படின்னு நாம சொல்றோம். வியாச பூர்ணிமாக்கு என்ன மகிமை அப்படின்னா, சாதுர்மாசிய சங்கல்ப விரதம் இன்னைக்கு பண்ணிப்பா சன்னியாசிகள்லாம். வியாச பூர்ணிமால வியாசர் சர்வசாஸ்திரங்களையும் யார் யார் என்னென்ன எழுதினார்களோ அதெல்லாம் வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் இருந்தா அதை ஏத்துண்டு, வேதத்துக்கு விரோதமா இருந்ததுன்னா அதை கண்டிச்சு இந்த பாகவத புராணத்தை எழுதினார். வியாச பூர்ணிமாதான் வியாசருடைய அவதார நாள். அதனால அந்த வியாசரை பார்த்து சொல்றார், சாட்சாத்து பராசரருடைய புத்தரான வியாசரே, பராசரருடைய புத்திரர், உங்களை பார்த்தா ஏதோ கவலையா துக்கமா இருக்கிற மாதிரி தெரியறது, உங்களுக்கு வியாதியா ஆதியா அப்படின்னு கேட்டார். வியாதியா ஆதியா அப்படின்னா, வியாதினா சொன்னா சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் எல்லாம் வியாதி, மனசுக்கு ஏற்படக்கூடிய அவஸ்தைகளுக்கு ஆதின்னு பேர். சரீர அதாவது வியாதிக்கு மருந்து கொடுத்துடலாம், சரீரத்துக்கு மருந்து தரலாம், ஆனா மனசுக்கு மருந்து எது? மேலும் என்னன்னா, ஜிஜ்ஞாசிதம் சுசம்பன்னம் அபிதே மகதத்புதம் கிருதவான் பாரதம் யஸ்தும் சர்வார்த்த பரிபிரம்மிதம். தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு சொல்லக்கூடிய நாலு புருஷார்த்தங்களையும் தரக்கூடிய மகாபாரதத்தை இயற்றியவர் வியாசர். அப்ப அந்த தர்மங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கார், அப்ப அதுபடி அவர் நடந்துட்டு இருக்காரா அப்படின்னு நாரதர் கேட்கிறார். ஜிஜ்ஞாசிதம் அதீதம் ச யத்தத் பிரம்ம சனாதனம் அதாவி சோச்சஸ்யாத்மானம் அகிருதார்த்த இவ பிரபோம். அதாவது யாருக்கு வந்து பிரம்மத்தை உணர முடிஞ்சதோ, அந்த பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் கவலைப்பட மாட்டார், பகவானை பார்த்தவா கவலைப்பட மாட்டார். யார் கவலைப்படுவான்னா, உலக விஷயத்துல சஞ்சாரம் பண்ணிண்டு பகவத் சிந்தனையில் இருக்கிறவாளுக்கு கையை வெட்டினா கூட தெரியாது. சதாசிவ பிரம்மேந்திரான்னு ஒரு மகாத்மா இருந்தார். மானசரே பிரம்மணி மானசரே சஞ்சரரே மதசிக்கி பிஞ்ச அலங்கிருத்த சிக்குரே மதசிக்கி பிஞ்ச அலங்கிருத்த சிக்குரே. அதாவது மனசு எப்பொழுதும் அவருக்கு பிரம்மத்திலேயே சஞ்சாரம் பண்ணுமா. நம்முடைய மனசு எதுல சஞ்சாரம் பண்றதுன்னு நம்ம அவாவால கேட்டா தெரிஞ்சிடும். ஆனா சதாசிவ பிரம்மேந்திரான்ங்கிற மகாத்மா சொல்றார், அவருடைய மனசு எப்பொழுதும் பிரம்மத்துல சஞ்சாரம் பண்றது. சரி, பிரம்மத்துல சஞ்சாரம் பண்றதுனால என்னன்னா, அவர் நடந்து போறார், அவருக்கு செவரு இருக்கு அப்படின்னா செவரு வழி விடுறதா, செவரு நமக்கு வழி எங்க இருக்கோ அங்கதான் போகணும் நடந்து, அவருக்கு செவரு வழி விடுறது. நாஸ்திகர்கள்லாம் பாக்கிறா, இது சும்மா ஏமாத்துறது இவர் அப்படின்னு சொல்லி இவருடைய வலது கைய கத்தி எடுத்துன்னு வந்து வெட்டினாலாம். கத்தியால் அப்படி வெட்டினது என்ன எடுத்துன்னா, நமக்கு ஒரு சுண்டு விரல்ல ஒரு சின்ன சூடு பட்டாலே தாங்க முடியல, கத்தியால கையையே வெட்டிட்டான்னா அப்ப என்ன சொல்லணும், கை பயிடுத்து கதறணும். ஆனா அவர் பாட்டு சஞ்சாரம் பண்ணின் போறார், கை அருந்து விழுந்தது கூட தெரியலையா அவருக்கு. அப்ப யாருக்கு கவலை வந்ததுன்னா அந்த வெட்டினவனுக்கு கவலை வந்துடுது. அவன் ஓடி வந்து, சாமி உங்க கைய தெரியாம வெட்டிட்டேன் சாமி, என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்பா உனக்கு வலிக்கிறதா அப்படின்னு கேட்டாரான் அவர். உங்களுக்கு வலிக்கலையா சுவாமி? எனக்கு வலி ஒன்றும் இல்லையே, உனக்கு வலிக்கிறதா? அப்படின்னா அந்த கையை எடுத்துட்டு வான். கையை எடுத்துட்டு வந்தா அந்த கையை இப்படி வச்சுண்டு அந்த கையை சும்மா இப்படி தடவினாராம். கை முன்பு இருந்தது மாதிரியா எடுத்தான், ஆபரேஷன்லாம் பண்ணாம. அப்ப என்னன்னா, பிரம்மத்துல சஞ்சாரம் பண்றவாளுக்கு சரீர சிந்தனையே இருக்காது. ஜடபரதருடைய சரித்திரத்துல பின்னாடி வரும், காளி கோவில்ல ஜடபரதரை உட்கார வச்சு அவர் கழுத்தை வெட்ட போறா. அத பணயஸ்தம் ச விதினாபிசிச்சாஹதேன வாசசாட்சாத்ய பூஷணாலேபஸ்ரக்திலகாதிபிஹி உபஸ்கிருதம் புக்தவந்தம் தூப தீப மால்ய லாஜ்ய கிசலயாங்கிர பலோபஹாரோபேதயா வைஷச சம்ஸ்தயா மகதா கீதஸ்துதி மிருதங்க பணவ கோஷேன ச புருஷ பசும் பத்ரகால்யாஹ புரத உபவேஷயாமாசுஹு. அவரை நன்னா அலங்காரம் பண்ணி ஜடபரதரை தூபதீபங்கள்லாம் காண்பிச்சு மாலை போட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு பெரிய வீச்சருவால் எடுத்துன்னு வந்து அவர் கழுத்த வெட்ட போறா. அப்ப எப்படி இருக்காருனா சிரிச்சுண்டே இருந்தார்னா, ஏன்னா எந்த கத்தியால வெட்ட போறானோ, கத்தியும் பிரம்மம் கழுத்தும் பிரம்மம் உடம்பும் பிரம்மம் வெற்றவனும் பிரம்மம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு இருக்கிறவர். அந்த கத்திக்கும் அந்தரியாமி பகவான் தான், தனக்கும் அந்தரியாமி பகவான் தான் அப்படிங்கிற நிலையில இருக்கிற அவரை போய் பயமுறுத்த முடியாது. அப்போ பகவான உணர்ந்தவர்கள் எதுக்கும் கவலைப்பட மாட்டா அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வியாசரே உங்களுக்கு என்ன கவலை? வியாசர் சொல்றார், அஸ்தேவமே சர்வமிதம் த்வயோக்தம் ததாபி நாத்மா பரிதுஷ்யதே மே தன்மூலம் அவ்யக்தமகாத போதம் பிரச்சாமஹே த்வாத்ம பவாத்ம பூதம். நாரதரை பார்த்து சொன்னார், நான் சொல்லி உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம், எனக்கு ஒரு கவலை இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியறதோன். பொதுவா சாமானிய மனுஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், இவன் கவலையா இருக்கானா, சந்தோஷமா இருக்கானா, துக்கத்துல இருக்கானா, இல்ல நடிக்கிறானா அப்படின்னா முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். மகான்களுடைய முகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? மகான்களுக்கு துக்கமும் கிடையாது, சுகமும் கிடையாது, கவலை கிடையாது, பயம் கிடையாது. அப்படி இருக்க மகான்களுக்கு அந்த நிலை இருக்கும் பொழுது எங்கேந்த வாழ்க்கை வியாசருக்கு கவலை இருக்குன்னு எப்படி நாரதர் கண்டுபிடிச்சார்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சொல்றார் வியாசர், நீங்க என்னெல்லாம் என்னை பத்தி சொன்னேலோ, வேதத்தை பிரிச்சேன், இதிகாச புராணம் பண்ணின, அப்படி எல்லாம் சத்தியம்தான், வாஸ்தவம்தான். ஆனா அப்படியும் என் மனசுல ஒரு திருப்தி ஏற்படலை, அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. பிரம்மாவுடைய மானசபுத்திரரான தாங்கள் தான் அதை அறிஞ்சு சொல்லணும். சவை பவான் வேத சமஸ்த குஹ்யம் உபாசிதோ யத் புருஷ புராணம் பராவரேஷோ மனசைவ விஸ்வம் சிருஜத்யவத்யத்தி குணைரசங்கஹம். இந்த இடத்துல சர்வலோகத்தையும் தன் இஷ்டத்துக்கு படைக்கக்கூடிய பகவான், அந்த பகவான் தான் தான் உலகத்தை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், மூன்று காரியங்களையும் செய்யக்கூடிய அந்த பகவான, அந்த பகவானையே உபாசிக்கக்கூடியவரான நாரதரே, அந்த பகவான் என்னென்னலாம் செய்கிறானோ அது அனைத்து ரகசியங்களும் உங்களுக்கும் தெரியுமே. தொம் பரியடன்னர்க்க இவத்ரிலோகீம் அந்தஸ்சரோ வாயு ரிவாத்மசாட்சி பராவரே பிரம்மணி தர்மதோ விரதைஹி ஸ்நாதஸ்யமே நியூனமலம் விசக்ஷ்வ. எப்படி சூரிய பகவான் வந்து சர்வலோகத்துக்கும் தடையில்லாம போயிண்டே இருக்காரோ, அதுபோல நாரதர் எங்கேயும் தடையே கிடையாது, போயிண்டே இருப்பர். நாரதரை யாராலையும் தடுக்கவே முடியாது. மேலும் என்னன்னா, எப்படி வாயு பகவான் எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமியா இருந்துட்டு பிராணனா இருக்கானோ, அதுபோல எல்லாருடைய அந்தரங்கத்திலையும் என்னென்ன கவலைகள் இருக்கோ சந்தோஷம் இருக்கோ எல்லாத்தையும் உணர முடியுமா நாரதரால். அதனால இந்த இடத்துல கேட்கிறார், அதனால எனக்கு என்ன கவலை இருக்கோ அதை தாங்களே தெரிஞ்சுண்டு என் கவலையை போக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே நாரதர் சொல்றார், பவதானுதித பிராயம் யசோ பகவதோமலம் ஏனை வாசௌ ந துஷ்யேத மன்யே தத்தர்ஷனம் கிலம். பவதானுதித பிராயம் யசோ பகவதோ மலம் அமலம், நிர்மலமான பகவானுடைய ரூப குணங்களை இன்னும் முழுக்க வியாசர் பகவானே நீங்கள் வர்ணிக்கல, பகவானுடைய குணங்களை இன்னும் முழுசா சொல்லல. பகவானுடைய குணங்களை முழுசா சொல்லாததுனால உங்களுடைய ஹிருதயத்துல பகவான்னா யாரு, வாசுதேவன் கிருஷ்ணன். கிருஷ்ணனை பத்தி இன்னும் முழுசா சொல்லலன்னா, அதனால சொல்றார் கிருஷ்ணனை பத்தி வர்ணிக்காததுனால உங்களுடைய ஹிருதயம் இன்னும் சந்தோஷமா ஆகல. மேலும் என்னன்னா, எந்த சாஸ்திரத்தினால கிருஷ்ணன் சந்தோஷம் அடையலையோ, எந்த சாஸ்திரத்துல வந்து நிர்மலமா இருக்கக்கூடிய நாமரூபங்களை உடைய கிருஷ்ணனுடைய லீலைகளை வர்ணிக்கலையோ, அவைகள்லாம் ஏற்கத்தக்கவை அல்ல, எடுத்துக்க அதெல்லாம் சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் கிடையாது, விருத்தமானது. யதா தர்மாதயச்சார்த்தா முனிவர்யானு கீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமா ஹ்யனு வர்ணிதாம். எப்படி வந்து தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு நாலு புருஷார்த்தங்களையும் வர்ணிச்சு ஒரு இதிகாசம் செய்தீரோ, அதுபோல இங்க கிருஷ்ணனுடைய லீலைகளை தாங்கள் வர்ணிக்கல. மகாபாரதத்துல கிருஷ்ணனை பத்தி சொன்னது கம்மி தான், அது சொல்லலைங்கிறத இங்க குறிச்சி சொல்றார். ந யத்வச சித்திரபதம் ஹரேத்யசோம் ஜகத் பவித்ரம் பிரகிருணீத கரிஹிச்சித் தத்வாயசம் தீர்த்தமுஷந்தி மானசா நயத்ர ஹம்சா நிரமந்த்யு சிக்ஷயாஹ தத்வாக்வி சர்கோ ஜனதாக விப்ளவோம் யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானி யத் ஸ்ருண்வந்தி காயந்தி க்ருணந்தி சாதவஹ ந யத்வச சித்திரபதம் ஹரேரேஷோன்னு எந்தெந்த இடத்துலலாம் எச்ச இலைகள் போட்டிருப்பாளோ அங்க காக்கா வந்து அதை சாப்பிடுமோ அந்த இடத்துக்கு மானச சரஸ்லேயே விளையாடிட்டு இருக்கக்கூடிய அன்ன பட்சிகள் வருமா? அதுபோல அழகான வர்ணனைகள் எவ்வளவு இருந்தும் கிருஷ்ணனை பத்தி சொல்லக்கூடிய பரிசுத்தமான அவனுடைய குணங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு புராணம் இல்லைன்னு சொல்லிட்டா அதை ஒரு காலம் பெரியோர்கள் ஏற்க மாட்டா. பகவத் அதாவது கிருஷ்ணனை பத்தி சொல்லாத எதுவா இருந்தாலும் அது எச்சையில இருக்கக்கூடிய மிச்சம் போலன்னு சொல்லிட்டார். மேலே என்னன்னா, தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி. நல்ல இலக்கண பிழை இல்லாம அடுக்கு மொழியில கடகட கடகடகடன்னு எடுத்து பேசி மனப்பாடம் பண்ணி அதுல கிருஷ்ணனை பத்தி ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லாதது. தப்பு தப்பா இருக்கு, கிருஷ்ணனை பத்தி தான் சொல்றா, இக்குமி லகுதி இப்பிலின்னு சொல்றாளே, சுக்குமி லகுதி இப்பிலின்னு சொல்லிட்டாலே, சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லலையே, சுக்குமி லகுதி அப்படி சொல்றாளே, இது ரைட் தப்பா இருக்கே, கிருஷ்ணனை பத்தி இப்படி தப்பு தப்பா வருதேனா அப்ப கிருஷ்ணன் சந்தோஷமா கேட்பான். தப்பா இருந்தாலும் அதுல பிழைகள் இருந்தாலும் கிருஷ்ணனை பத்தின விஷயமா இருந்தா ஆனந்தப்படுவான். நைஷ்கர்மியம் அப்யச்சுத பாவ வர்ஜிதம் ந சோபதே ஜானமலம் நிரஞ்சனம் குதப்புனஸ்வத் அபத்ரமீஸ்வரே நார்பிதம் கர்ம எதப்ய காரணம். நிர்மலமான ஞானம் பகவத் பக்தியோட இல்லைன்னு சொல்லிட்டா அந்த ஞானத்துக்கு பிரயோஜனம் இல்லை. பக்தி இல்லாத ஞானமும் பக்தி இல்லாத வைராக்கியமும் பக்திக்கு பிரயோஜனமா ஞானம் இருக்கணும், பக்திக்கு கூட வைராக்கியம் இருக்கணும். வெறும் ஞானமோ வெறும் வைராக்கியமோ இல்ல ஞான வைராக்கியம் பக்தி இல்லாம இருந்தா அது பிரயோஜனப்படாது. அதனால இந்த இடத்துல சொல்றார் மேலே என்ன, நைஷ்கர்மியம் அப்யச்சுத பாவவர்ஜிதம். ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரைக்கும் நிஷ்காமிய துன்பத்தையே தரக்கூடிய நிஷ்காமிய பலன்ல கர்ம பலன்ல கர்மாக்கள்ல என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார். எந்த கர்மா பண்ணினாலும் துன்பம் வரும் அப்படின்னும் பொழுது அதுக்கு அப்ப அந்த கர்மா பண்றதுனால என்ன பிரயோஜனம், மேலே என்னன்னா எந்த பயனையுமே எதிர்பாராம செய்யக்கூடிய நிஷ்காம கர்மங்கள், எதையும் ஆசைப்படாத ஒரு கர்மாக்கள், அது பகவத் அர்ப்பணமா செய்ய பண்ணிடுத்து அப்படின்னா அப்ப பிரயோஜனம். அதோ மகாபாக பவான் அமோக திருக்கே சுசிஸ்ரவா சத்யரதோ திருதவிரதாக உருக்ரமஸ்ய அகில பந்த முக்தயே சமாதி நானுஸ்மர தத்விசேஷ்டிதம். வியாசரை பத்தி சொல்லும் பொழுது பரம பாக்கியவான் வியாசர் இந்த பிறவி எதற்கு அப்படிங்கிற பிரயோஜனத்தை அறிஞ்சவர், யசஸ் புகழை அடைந்தவர், சத்தியத்திலேயே நிற்கக்கூடியவர், சதாச்சார சம்பந்தர், ஆச்சாரங்கள் உடையவர், சர்வ விரதங்களையும் அனுஷ்டிக்கக்கூடியவர், மேலே என்னன்னா அப்பேற்பட்ட குணங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய வியாசரே அந்த பகவானுடைய லீலைகளை தியானம் பண்ணி தாங்கள் அதை விவரித்து சொல்லணும் அப்படின்னு சொல்றார். மேலே என்ன அப்படின்னா பகவத்குணம் இல்லாத கீர்த்தனம் எது பண்ணினாலும் அவன் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த கீர்த்தனத்தை ஒரு கதையை ஆரம்பிக்கிறான், பகவத்குணமே இல்லை கிருஷ்ணனை பத்தியே சொல்லலைன்னா அவன் எப்படி அவனுடைய நிலை இருக்கும்னா, எப்படி வந்து ஒரு பெரிய சமுத்திரத்துல ஒரு ஓடம் பயின்று இருக்கும் பொழுது ஒரு சிறு ஓட்டை விழுந்தெடுத்துனா அது நிலை தடுமாறிடுமோ, அதுபோல பகவத் சிந்தனை இல்லாம பகவத் விஷயம் இல்லாத எந்த ஒரு கதையும் எந்த ஒரு விஷயமும் அந்த ஓட்டையான ஓடம் மாதிரி அவன் நில மாறிடும். ஜுகுப்சிதம் தர்ம கிருதேனு சாசதஹாம் ஸ்வபாவ ரக்தஸ்ய மகான் வெதிக்ரமஹாம் யத்வாக்கியதோ தர்ம இதீதரஸ்திதோ ந மன்யதே தஸ்ய நிவாரணம் ஜனஹாம். பொதுவா எந்தெந்த கர்மாக்களை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் விளக்கிறதோ, ஆனா மனுஷனுடைய மனம் அதை மனசு அதை செய்யணும்னு ஆசைப்படுறதான். ஆனா வியாசர் எப்பேற்பட்டவர்னா, அந்த வியாசர் அப்படி ஒரு தர்ம காரியங்கள் எதெல்லாம் விளக்கி இருக்கோ அப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த காரியங்கள் எல்லாம் பலன் வரணுங்கிறதுக்காக லௌகீக ஜனங்களுக்காக அவ அதை பலனை எதிர்பார்க்கிறாங்கிறதுக்காக தர்ம சாஸ்திரத்தில் எழுதி வச்சிட்டார். அதனால என்ன ஆயிடுத்து அப்படின்னா அந்த தர்மங்களை லௌகீகமா லௌகீக பலனை எதிர்பார்த்து பண்றதுனால ஜனங்களுக்கெல்லாம் மந்த புத்தி வந்துடுது. அதனால என்னன்னா விசக்ஷணோ சியார்ஹதி வேதிதும் விபோகோ அனந்த பாரஸ்ய நிவர்த்தித சுகம் பிரவர்த்தமானஸ்ய குணைரணாத்மனஹ ததோ பவான் தரிஷய சேஷ்டிதம் விபோகோ. நல்ல விவேகியா இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி பலன் தரக்கூடிய கர்மாக்கள்ல இருந்து தன்னை விலக்கிண்டு இது சுகதுக்கத்தை தரக்கூடியது ஆனந்தமான அனுபவத்தை தரணும்னா சத்துச்சித்து ஆனந்தத்தை உடைய அந்த பகவானை நாம இதிலேருந்து விலகி வைராக்கியத்தினால அடைய முடியும் அப்படின்னு போவான். அதனால அப்பேற்பட்ட அந்த வைராக்கியம் வரணும், ஞானம் வரணும், லௌகீக பலனை அடையக்கூடிய விஷயத்திலேருந்து விலகி ஒருத்தன் உத்தம ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அடையணும்னா அதுக்கு கிருஷ்ண கதையை வர்ணிச்சு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார். தியக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரேஹே பஜன்னபக்வோத்த பதேத்ததோ யதி யத்ரக்வவா பத்ரம் அபூத் அமுஷ்யகிம் கோவார்த்த ஆப்தோ பஜதாம் ஸ்வதர்மதாம். எந்த ஒரு மனுஷன் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கைவிட்டுட்டு பகவானுடைய திருவடியே கத்தின்னு இருக்கானோ, அவனுடைய மனசு பகவானுடைய விஷயத்திலேயே பக்தியில ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவனுடைய பக்தி பக்குவம் அடைவதற்கு முன்னாடி ஒரு கால் அவனுக்கு உயிர் பிரிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னா அவனுக்கு அசுபம் ஏற்படாது. மேலும் என்னன்னா, பகவானுடைய விஷயங்களையே சொல்லாம வர்ணாசிரம கர்மாக்களையும் தர்மத்தையும் கடைபிடிச்சுண்டு வெறும் அனுஷ்டானம் மாத்திரமா செய்யக்கூடியவன் என்ன பயனை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு கேக்கிறார். தஸ்யைவ ஹேதோ பிரயதே தகோவிதோம் ந லப்யதே யத் பிரமதாம் உபர்யதஹம் தல்லப்யதே துக்கவத் அன்யத சுகம் காலேன சர்வத்ர கபீரரம்ஹசாம். ஈ எறும்புலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் எப்பேற்பட்ட கர்மாக்கள் செஞ்சாலும் பிறவி உண்டு. அந்த ஆப்ரம்ம புவனான் லோகே புனராவர்த்தினோ அர்ஜுனான்னு பகவான் கீதையில சொல்றான். நீ பிரம்மலோக பரியந்தம் அடையக்கூடிய ஒரு பலனை அடைஞ்சு போனாலும் மறுபடியும் அந்த பலன், அந்த புண்ணியம் காலியான பிறகு உன்னை விட்டு அது கழிஞ்சதும் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விசந்தின்னு பூமிக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ற. அதனால அப்படி கர்மாக்கள்லாம் நம்மளை அந்த மாதிரி கொண்டு போனாலும் மோக்ஷத்துக்கு பிரயோஜனமா இருக்காது. மேலும் என்னன்னா, நவைஜனோ ஜாது கதஞ்சனா பிரஜேத் முகுந்த சேவியன்யவதங்க சம்சுதிம் ஸ்மரன் முகுந்தாங்கிரி உபகூகணம் புனகா விஹாது மிச்சேன் ந ரசகிரகோயதாம். ஆனா பக்தி செய்யக்கூடியவன் உத்தமமான பக்தியா இருந்தது அப்படின்னு சொன்னா அவன் எந்த காலத்திலையும் அவன் கீழ் நிலைக்கு போயிட மாட்டான். அதனால அப்பேற்பட்ட அவனை பகவான் கீழே விட்டுடவும் மாட்டான். இதம் ஹி விஸ்வம் பகவானி வேதரோ யதோ ஜகத்தான நிரோத சம்பவாக தத்தி ஸ்வயம் வேத பவாம் ததாபி வை பிராதேச மாத்திரம் பவதா பிரதர்ஷிதம். இதம் ஹி விஸ்வம், இந்த பிரபஞ்சம் சாட்சாது பகவானுடைய ஸ்வரூபம். பகவானே இந்த பிரபஞ்சமா இருக்கிறதுனால பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல இருந்து பகவான் பிரபஞ்ச ரூபியா இருந்தாலும் அதுல இருந்து விலகி இருக்கான். காத்தல் அதாவது ஆக்கல் படை, அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லக்கூடிய மூன்று தொழில்களையும் செய்யக்கூடியவன் பகவான் தான். இதெல்லாம் வியாசரான உங்களுக்கு நன்னா தெரியும். ஏன்னா தாங்கள் வியாசருடைய பகவானுடைய அம்ச அவதாரம். அதனால இத சொல்லணுங்கிறது ஒன்னு விஷயம் இல்ல. பின்ன என்ன அப்படின்னா, இதம் ஹி பும்சஸ் தபசஸ்ருதஸ்யவாம் சுஷ்டஸ்ய சூக்தஸ்ய ச புத்தி தத்தயோஹம் அவிச்சிதோர்த்த கவிபிர் நிரூபிதோம் எதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தபசு, வேதாத்தியனம், பெரிய பெரிய யாகங்கள், ஆச்சார அனுஷ்டானங்கள், தானம், தர்மம், ஞானம், இவை எல்லாத்துக்கும் பிரயோஜனம் எது அப்படின்னா கிருஷ்ணனுடைய குணங்களை பாடுறதுதான். அதனால அந்த கிருஷ்ணனுடைய குணங்களை பாடினாத்தான் ஒருத்தருக்கு பக்திங்கிறது வரும். பக்தி வரணும் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணனுடைய குணங்களை கேட்டாத்தான் வரும்னர். அதனால சொல்றார், தனக்கு கூட கிருஷ்ணலீலைகள்னால கிருஷ்ணனுடைய குணங்களை கேட்டதுனாலதான் இப்படி ஒரு நிலை வந்தது என்று நாரதர் தன்னுடைய பூர்வ ஜன்ம கதைய இந்த அத்தியாயத்துல சொல்றார். அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஸ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷனே பிராவிருஷி நிர்விவிக்ஷதாம் தேமையபேதா கிரசாபலைர்பகே தாந்தே அதிருத கிரீடனகே அனுவர்த்தினி சக்ரு கிருபாம் யத்யபி துல்ய தர்ஷனாக சுஸ்ரூஷமானே முனயோல்பபாஷினி உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோ த்விஜைஹி சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்த கில்விஷகாம் ஏவம் ப்ரவிருத்தஸ்ய விசுத்த சேதஸஹ தத்தர்ம ஏவாத்ம ருசிஹி ப்ரஜாயதே தத்ராண்வஹம் கிருஷ்ண கதா ப்ரகாயதாம் அனுக்ரஹேணாஸ்ருணவம் மனோஹராஹ தாஸ்ரத்தயா மேனு பதம் விசுண்வதஹ பிரியஸ்ரவஸ்யங்கமமாபவத் ருசிஹி. பூர்வ ஜன்மத்தில் பத்து பாத்திரம் தேய்க்கக்கூடிய வீட்டு வேலைகாரிக்கு புத்திரனா பிறந்தேன் என்று தன்னுடைய கதையை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய அம்மா இவருக்கு அப்பா இல்லை, இறந்து போயிட்டா சின்ன வயசுலே. இவருடைய சின்ன 5 வயசும் பொழுதே அம்மா தான் வளர்த்துண்டு வரா. இவர் சொல்றார், நாங்கள் இருக்கக்கூடியது ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் சாத்துர்மாசிய விரதம் அப்படிங்கிறதுக்கு 4 சன்னியாசிகள் இங்க வரதா கடுதாசி போட்டிருந்தாலும் சாத்துர்மாசிய விரதம் வாஸ்தவத்தில் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. அதனால வியாச பூர்ணிமால இன்னைக்கு இப்படி நல்ல நாட்கள் இது ஆரம்பிக்கிறது. அந்த சாத்துர்மாசிய விரதத்துக்கு 4 பேர் வரான்னதும் யார் யார் என்னென்ன கைங்கரியம் பண்ணணும்னு பெரியோர்கள்லாம் பேசின்ற பொழுது எங்க அம்மா அந்த பெரியோர்களை பார்த்து, சாமி ஏதோ சன்னியாசிகள் சாதுக்கள் வரான்னு சொல்றேலே, எனக்கு ஏதாவது கைங்கரியம் கிடைக்குமான்னு கேட்டா. உனக்கு என்ன கைங்கரியம் பண்ண தெரியும்னா, அந்த சாதுக்களுடைய மடத்து வெளியில இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் பெருக்கி குப்பையை அள்ளி போடுறேன், மடத்து வாசல்ல சாணி மூழ்கி கோலம் போட்டு தரேன், சாதுக்களுக்காக புஷ்பம் பழங்கள்லாம் பறிச்சுண்டு வரேன், சாதுக்கள்லாம் சாப்பிட்டான்னா அந்த சாப்பிட்ட மிச்ச பாத்திரம் இருக்குமே அது சுத்தம் பண்ணி தரேன் என்றெல்லாம் இவ கேட்டதும் சரின்னு சொல்லி அதுக்கு நீயே அந்த வேலையை செய், கைங்கரியத்தை பண்ணு என்று என்ன நியமித்தா. சாதுக்கள் சன்னியாசிகள் வந்து தங்க ஆரம்பிச்சா நான் எங்க அம்மா என்னையும் அழைச்சிண்டு மடத்து வாசல்ல என்னை உட்கார வச்சுட்டு எங்க அம்மா பாட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க சன்னியாசிகள் வெடியர் காலையில எழுந்துண்டு வந்து அவர்கள் கதவை அப்படி திறந்ததும் அவர்கள் நான் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு போயிட்டான். மகான்களுடைய பார்வை, எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவ ஒரு பார்வை பார்த்தா போறும், சர்வ கஷ்டமும் எப்படி சூரியன் வந்துடுத்துனா பனி விலகிடுமோ அதுபோல மகான்களுடைய பார்வை பட்டதுன்னா நம்மளுடைய சர்வ பாவங்களும் போயிடும். தர்சனாதேவ சாதவகான்னு சொல்லியிருக்கு பாகவதம். சாதுக்களை தரிசனம் பண்ற மாத்திரத்தினாலேயே சர்வ மங்களமும் நமக்கு உண்டாகும் அப்படின்னு. அதனால இந்த இடத்துல அப்பேற்பட்ட அவர்கள் என்னை பார்த்தா நான் திரும்பிட்டேன், என்னை பார்த்துட்டு அவ போனா எங்க அம்மா அங்கேந்து வந்து என்னை திட்டினா, சாதுக்கள் வந்து அப்படி போறா நீ மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கியே, என்ன பண்ணணும்னா எழுந்து சேவியவாள். தாந்தே அதிருத்த கிரீடனகே அனுவர்த்தினி. மறுநாள் நான் அவர்கள் வருவதற்காக காத்துண்டிருந்து கையை குவிச்சு சேவிச்சுருந்தேன். அவ வர அந்த கதவை திறக்கிறாளா திறக்கிறாளான்னு பார்த்துட்டு இருந்தேன். மறுநாள் அவர்கள் நடைய கதவை திறந்துட்டு வந்தா என்னை பார்த்தா, நேற்று உட்கார்ந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு எழுந்து சேவிக்கிறேன் அப்படிங்கறத பார்த்துட்டு போயிட்டா. எங்க அம்மா வந்து மறுபடியும் திட்டினா, சாதுக்கள் வரா நீ பாட்டு உட்கா அப்படியே நின்றுட்டு இருக்க, பின்ன என்னமா பண்ணணும், அவ பின்னாடியே போய் ஏதாவது பேசுவா அனுகிரகம் பண்ணுவா என்று சொல்ல நான் மறுநாள் அவ பின்னாடி போனேன். அவ பேசினா அவ பேசினா எனக்கு கொஞ்சம் புரியறது கொஞ்சம் புரியல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு பயங்கரமான பசி உண்டாயிடுத்து. சாதுக்கள் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி தந்து அப்புறம்தான் ஆத்துக்கு போய் ஏதாவது அம்மா செஞ்சு போடணும். எனக்கோ அடி வயிறு பசிக்கிறது, நான் வயிற்ற தடவிட்டு இருந்தேன். அப்போ அந்த சன்னியாசிகள்ல ஒருத்தர் என்ன வந்து, அம்பி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா. சாமி என்னையா சுவாமி, உன்னதான்ப்பா இங்க வா. என்ன சுவாமி, இந்த பாத்திரத்துல இருக்கிற மிச்சங்கள்லாம் நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு, இந்த பாத்திரத்தை உங்க அம்மாட்ட சுத்தம் பண்ண போடு அப்படின்னு சொன்னான். உடனே நான் அந்த பாத்திரத்தை எட்டி பார்த்து, சாமி அதுல மிச்சம் இருக்கே சாப்பாடு, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நான் சாப்பிடலாமான்னு கேட்டேன். உடனே அவர்கள் சொன்னா, உனக்காக தான்டா குழந்தை நீ சாப்பிடு அப்படின்னா. உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோத்விஜயி சகிருத்ஸ்மபுஞ்சே ததபாஸ்த கில்பிஷகாம் ஏவம் ப்ரவிருத்தஸ்ய விசுத்த சேதஸகா தத்தர்ம ஏவாத்ம ருசிஹி ப்ரஜாயதே. அத வாயில போட்டுண்டதும் எனக்கு இனம் புரியாத ஒரு ருச்சி வந்துடுத்து என் நாக்குல, நாக்குலையான எனக்கு உள்ளுக்குள்ள. ஏன்னா அந்த அந்த உப்பு புளிப்பு காரத்துல இருந்த ருச்சியா, இல்ல சாதுக்களுக்கு விசேஷமா பண்ணுவாளே அந்த பதார்த்தத்துல வந்த ருச்சியா, என்ன ருச்சிடான்னா சாதுக்களுடைய ஹிருதயத்துல என்ன ருச்சி குடிகொண்டிருந்ததோ அந்த ருச்சி என் ஹிருதயத்துக்கு வந்தது. அதனால என்ன அப்படின்னா, ஏவம் பிரவிருத்தஸ்ய விசுத்த சேதசகா, என்னுடைய பாவங்கள்லாம் போயிடுச்சு. தத் தர்ம ஏவ ஆத்ம ருச்சி பிரஜாயதே, ஆத்ம ருச்சி உண்டாயிடுது. அதனால சாதுக்கள் என்ன சொல்றாலோ அதே கேட்டு இருந்தேன். சாதுக்கள் என்ன சொன்னான்னா, தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுகிரகேன அஸ்ருணவம் மனோகராம் தா ஸ்ரத்தயா மேனு பதம் விசிருண்வதா பிரியஸ்திரவசியங்கமமாபவத் ருசிஹி. அப்பேற்பட்ட அவர்கள் கிருஷ்ண கதையே பேசிட்டு இருந்தா, இத்தம் சரத் பிராவிஷிகா விருதூஹரேஹே விசிருண்வதோ மேனு சவம் யசோமலம் சங்கீர்த்தியமானம் முனிபிர் மகாத்மவிஹி பக்தி பிரவிருத்தா ஆத்மரஜஸ்தமோபஹா. இப்படி சரத்காலத்திலையும் வருஷா காலத்திலையும் தினமும் மூணு வேலை பகவத்குணமா அவர்கள் பகவத்குணத்தை கானம் பண்ண பண்ண பண்ண நான் அதை கேட்டுண்டே இருந்தேன். அந்த பகவத்குணம் எவ்வளவுக்கு எவ்வளவு பகவத்குணத்தை கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரஜோகுணம் தமோகுணம்லாம் நம்மளை விட்டு போயிடும். தஸ்யைவம் மேனு ரக்தஸ்ய பிரஸ்ரிதஸ்ய ஹதை நசஹாம் ஸ்ரத்ததானஸ்ய பாலஸ்ய தாந்தஸ்யானுசரஸ்ய ச ஞானம் குஹ்யதமம் யத்தத் சாக்ஷாத் பகவதோதிதம் அன்பவோச்சங்கமிஷ்யந்தஹ கிருபயா தீனவத்சலாஹ. இப்படி நாலு மாசம் அவர்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணிண்டு அப்படி போக்கிண்டு இருந்தேன். மனசினாலையும் சரீரத்தினாலையும் வாக்குனாலையும் சாதுக்களையே சாதுக்கள் என்ன சொல்றாலோ அதை செஞ்சுண்டு அதை கேட்டுண்டு அதையே அவர்கள் சொல்லி தரக்கூடிய பகவன் நாமத்தை சொல்லி அதை நினைச்சுண்டு அப்படி இருந்ததுனால அவர்களுக்கு என் மேல ஒரு இரக்கம் வந்தது. அப்பேற்பட்ட அவர்கள் பகவான் பிரம்மாவுக்கு எந்த ரகசியமான ஈஸ்வர தத்துவ சொரூபத்தை உபதேசம் பண்ணினானோ அந்த சொரூபத்தை ஞானத்தை எனக்கு அனுக்கிரகம் பண்ணினான். ஏனை வாகம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதசஹாம் மாயானுபாவம் அவிதம் ஏன கச்சந்தி தத்பதம். அப்பேற்பட்ட அந்த ஞானத்தினால பகவான் இந்த லோகத்தை எப்படி படைக்கிறான் காக்கிறான் அழிக்கிறாங்கிற மாயைய நான் உணர்ந்தேன். அப்புறம் அவர்கள் என்னை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பினான். வைராக்கியம் அப்படிங்கறத எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனான். எது வைராக்கியம்னா, நமக்கு எந்த ஒரு கர்மாக்கள் பண்ணணுமோ அதை பகவத் அர்ப்பணமா பண்ணிட்டோம்னா அதுக்குதான் வைராக்கியம்னு இது. கர்மாக்களை செஞ்சு இது நான் ஒரு தவசம் பண்ணணும்னா இந்த தவசத்தை நான் பண்ணலன்னா எங்க அப்பாவுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அப்படி நினைக்க கூடாது. நம்மளை பண்ண வச்சிருக்கான் பகவான், அதை பகவானுக்கே அர்ப்பணம் பண்றேன்னா தான் அப்ப பற்றுதல் இல்லாம இருப்போம். அதுபோல என்னன்னா, நான் தியானம் பண்ண போறேன்னு சொன்னேன், எங்க அம்மா வந்து இருடா நீ தியானம் பண்ண போகாத, நீ சாதுக்களுக்கு சேவை பண்ணியிருக்க கொஞ்ச காலம் என் கூடவே இரு அப்படின்னு சொன்னதுனால அதுவும் பகவத் சங்கல்பம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அதனால என்னன்னா, ஏவம் நாம் கிரியாயோகாக சர்வே சம்சதி ஹேதவஹாம் த ஏவாத்ம விநாசாய கல்பந்தே கல்பிதா பரே. ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய கர்மாக்கள் என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் பிறப்புக்கு காரணமா இருந்தான். அந்த காரியங்கள் எல்லாத்தையும் பகவத் அர்ப்பணமா செஞ்சிட்டோம்னா அது பிறவிங்கிற ஒரு வியாதிய நம்மளிடத்திலேருந்து போக்கிடும் அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்து அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். நமோ பகவதே துப்யம் வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய அனிருத்தாய நமசங்கர்ஷனாய ச இதி மூர்த்தியபிதானேன மந்திரமூர்த்திம் அமூர்த்திகம் யஜதே யஜ்ஞ புருஷம் சசம்யக் தர்ஷனப்புமான். பகவான் வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷனன் அப்பேற்பட்ட அவனுடைய அவதாரங்கள் நாமங்கள் இதெல்லாம் நினைச்சு அந்த பகவானை சேவிக்கிறார். அந்த பகவானுடைய இந்த மந்திரத்தை விடாம சொல்லி, பகவானுடைய மந்திரத்தை விடாம சொன்னதுனால ஞான வைராக்கியம் வந்து பக்தி வந்து இமம் சநிகமம் பிரம்மன் அவேத்தியமதனுஷ்டிதம் அதான்மே ஞானமைஸ்வர்யம் ஸ்வஸ்மின் பாவம் ச கேசவஹம். அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி அந்த பகவானை அடையிறது தான் உண்மையான ஞானம். அந்த பகவானை அடைவதற்கு வைராக்கியம் தேவை, அதுக்கு பக்தி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் இப்ப உபதேசம் பண்ணியிருக்கேன். அதனால என்னன்னா, தம் அப்யத பிரஸ்ருத விஸ்ருதம் விபோகம் சமாப்யதே ஏன விதாம் புபுத்சிதம் ஆக்யாஹி துக்கைர் முகுரத்திதாத்மனாம் சங்க்லேஷ நிர்வாணமுஷந்தி நான்யதாம். இப்பேற்பட்ட விஷயத்தை பூர்ண ஞானமுடைய உமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அந்த பகவானுடைய குணங்களை தாங்கள் தான் வர்ணிச்சு எழுதணும். அதை எழுதினாத்தான் லோகத்துக்கு அது போய் சேரும். அந்த பகவத்குணத்தை பாகவதத்தை யாரு வந்து படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ, தாங்கள் எழுதக்கூடிய இந்த புராணத்தை, அவர்கள் சர்வ துக்கத்திலிருந்து விலகி அவர்கள் பகவான் அடைவதற்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நாரதர் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.